அன்றையே உலகம் அளந்தாயடே போற்றி அன்றையே உலகம் அளந்தாயடே போற்றி அன்றையே உலகம் அளந்தாயடே போற்றி சென்றங்க தென்னிலங்கை சென்றாய் திரள் போற்றி அன்றையே உலகம் ந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாநிவாண்யாம் கோதாமனன்யசரணம் ப்ரபத்யே நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசரசித சித்தமத்யாபயந்தி சோசிஷ்டாயாம் ஸ்ருஜனிகளிதம் யாபலாத் க்ருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ அஸ்மத் குருப்யோ நம. ஒரு அர்ஜுனன் உபயசேனைக்கும் நடுவே தேரை நிறுத்து உபயோர் சேனையோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மே அர்ஜுனன்னு கீதையில அந்த அர்ஜுனனானவன் எம்பெருமானான கிருஷ்ணனுக்கு அவன் தேரோட்டியாக இருந்ததனாலே ஆஜ்ஞை பிறப்பிக்கிறான். அதை சிரமேற்கொண்டு அப்படியே உபய சேனைக்கும் மத்தியிலே ரதத்தை கொண்டு நிறுத்துகிறானாம் கண்ணனன் பெருமான். அதை போன்றே இத்தனை பெண்கள் திரண்டு இங்கே அவனுடைய திருமாளிகையிலே எழுந்தருளி இங்கனே போந்தருளின்னு எம்பெருமானை ஆஜ்ஞாபித்தால் அதை அவன் சிரமேற்கொண்டு செய்ய மாட்டானோ? அதனாலே இந்த இள ஆட்சிமார்கள் கேட்டபடியே சிம்மாசன தளவும் நடந்து போக தொடங்கினானாம். எங்கேருந்துன்னா பெட்ரூம்லேருந்து ஹாலில் சிம்மாசனம் போட்டாளா அந்த ஹால் வரைக்கும் நடக்கிறான், ஒரு 10 தப்படி நடக்கிறான். அது அவனுடைய நடை அழகை வர்ணித்து ஐயோ இப்படி அவனை நடக்க விட்டுவிட்டோமேன்னு இந்த இள ஆட்சிமார்களெல்லாம் மனசுல நிர்வேதப்படுறாளாம். விராட்டி கட்டுவாசலளவும் மங்களாசாசனம் பண்ணியதைப் போலே இருந்ததாம். தண்டகாரண்யத்திலே ரிஷிகள் ராட்சச ஹிம்சையும் மறந்து ஸ்ரீராமனை அவன் நடந்து போகும் அழகை பார்த்து மங்களாசாசனம் பண்ணாலே அத மாதிரி இருந்ததாம். அது அந்த கிருஷ்ணனுக்கு இவர்களும் பல்லாண்டு பாடுகிறார்கள், அடாடா எம்பெருமானை இப்படி நடக்க விட்டுட்டோமேன்னு ரொம்ப மனசுல நிர்வேதப்பட்டு தங்களை தாங்களே நொந்து கொள்கிறார்களாம். வந்தே பிருந்தாவனச்சரம் வல்ல வீஜன வல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வை ஜெயந்தி விபூஷணம்னு கோபாலஹிம்சதியிலே சுவாமி தேசிகன் சாதிச்ச பிரகாரம் அந்த பிருந்தாவனத்தையெல்லாம் சுற்றி திரிந்தவன் அல்லவோ நம் கண்ணன் அப்படின்னு ஐயோ அந்த கால் எவ்வளவு நோவுபட்டிருக்குமோன்னு நினைச்சாலாம். அது மட்டுமில்ல, திருச்செந்த விருத்தத்தில் அந்த திருக்குடந்தை எம்பெருமான் சயனித்திருக்கும் அழகை திருமுசை பிரான் பாடுகிறார். நடந்ததால் நொந்ததோ நடுங்கு ஞாலமேனமாய் இடந்தமை குலுந்தவோ விறங்குமாள் வரைச்சுரம் கடந்தவால் கடந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவாறெழுந்திருந்து பேசுவாழி கேசனேன்னு. பாவம் அந்த உத்தான சயனத்தில் படுத்துக்கவும் இல்லாத ஏந்துக்கவும் இல்லாத ஒரு பிராணாவஸ்தானில அழுவார் விட்டுட்டு போட்டார் அந்த திருக்குழந்தை ஆறாமதுன. அந்நூலகமளந்தாயடி போற்றி அன்று தன் விபூதியை மகாபலி அபகரித்து நோவுபட்டிருந்தது அன்று. உன்னை பிரிந்து ஆர்த்தியால் நாங்களெல்லாம் நோவுபட்டிருப்பது இன்று. ஜகத்தை மகாபலின் அபிமானத்தினின்றும் மீட்டது அன்று. எங்களுடைய ஸ்ரீத்துவமாகிற அபிமானத்திலிருந்து மீட்டது இன்று. நாட்டுக்கெல்லாம் தன் திருவடிதுகளை திருவிக்கர்மோதாரம் பண்ணி தானம் பண்ணினது அன்று. கண்ணனுடைய அழகையும் சீலத்தையும் இந்த இள ஆட்சிமார்களுக்கு தூளிதானம் பண்ணினது இன்று. இதிலே கிருஷ்ண வாமன சாமியம்னு நம்ம பெரியவாள்லாம் சாதிக்கிறார். இவ்வுலகமளந்தாயடி போற்றி திருவழிகளுடைய மிருதுவையும் அந்த காட்டு மேட்டினுடைய கடினத்தையும் அனுசந்தித்து இவ்வுலகம்ங்கிற பதத்தினாலே அவர்கள் சொல்லுகிறார்களாம். பெரிய பிராட்டியார் கூட கூசி பிடிப்பதான அந்த மென்மையான திருவடிகள் இருக்கே அது இந்நிலத்திலே பாவி கடுமையாக நடந்ததோன்னு இவ அங்கலாய்க்கிறார். ஏன்னா அந்த எம்பெருமானுடைய திருவடி எவ்வளவு மிருதுன்னா ஏதோ சகடாசுரன் அனாயசமா காலால உதச்சு கொண்டாரே அதனால ரொம்ப பலமுடைய திருவடி ரொம்ப ஹார்டா இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாமா. மலர் மகள் கைதடுவ மலர் போதிச்சு கந்தன். அப்போ மலர் மகள் அதை கெட்டிமா பிடிக்கல அடிக்கல அதை வருடினா மலர் மகள் கை வருட மலர் போதிச்சு வந்தன அப்படியே கண்ணி செவந்து கொடுத்தான் எம்பெருமான் திருவடி. அவளே தாமரப்பூவிலே நித்திய வாசம் பண்றவள் மகாலட்சுமி பிராட்டி. அப்படி இருக்கிற அந்த ஸ்ரீ பிராட்டி எம்பெருமான லேசா கால வருடி விடுறா. அந்த அவன் திருவடிய வருடத்தினுடைய ஸ்பர்சத்தை கூட தாங்க முடியலையா எம்பெருமானுக்கு அந்த திருவடிகளானது அப்படியே கன்னி போய் செவந்து போயிடுத்துனா அவன் எவ்வளவு மிருதுவா இருப்பான் பாருங்கோன்னு சுவாமி தேசிகன் ரகசித்திரேசாரத்தில் அதி அற்புதமா சாதிக்கிறார். முன்னி உண்ண முனிவர்களுதானவர்கள் திசைப்ப வந்துன்னு அந்த ஹயக்ரீவ அவதாரம் பண்ண போது இந்த உலகமே திகச்சு நின்னுது. அப்படி அவதாரம் பண்ணானா அந்த ஹயக்ரீவன். அன்று ஈரேழு உலகங்களையும் ஈரடியாலே நீ திருவிக்ரமாவதாரத்திலே அளந்தையே, இப்போ ஒரு பத்தெட்டடி நடக்கிறியே, இதை எங்களால தாங்க முடியலடா கிருஷ்ணா. அன்று இந்திராதிகளுக்கு பிரயோஜனத்தை உண்டாக்குவதற்காக நீ அப்படியெல்லாம் பண்ண, இன்னைக்கு உன்னை நாங்கள் பல்லாண்டு பாடுவதற்காக இப்படி எழுந்தருவாயே, எங்க மனசு தாங்கலையே என்றார். அந்த பெரியாழ்வார் சாதிச்ச மாதிரியே உன் சேவடி செவ்விதிருக்காப்புன்னு அந்த எம்பெருமானுடைய மலர் போன்றதான மென்மையான திருவடிகளுக்கு இவர்களும் மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள். சேவடியை செவ்வி திருக்காப்பு என்று பல்லாண்டு பாடுகிறார்கள். இரண்டாம் திருவந்தாதியிலே நின்னதோர் பாதம் நிலம்புழைப்ப நீண்டதோர் செந்தளந்ததென்பர் திசையெல்லாம் அன்று கருமாணியாயிறந்த கள்வனே உன்னை பிரமாணித்தார் பெற்றவேன்னர். இதுதான் வேதமும் உத்கோஷிச்சது. விசக்கிரமே பிருத்திவீமேஷேதாம் க்ஷேத்ராய விஷ்ணுர் மனுஷேதசஸ்யன் துர்வாசோ அஸ்ய கீரயோஜனாசஹ ஒரு க்ஷிதிகும் சுஜனிமாச்சகார அப்படின்னு உத்கோஷித்தது. இந்த திருவிக்கிரமனாக ஓங்கி உலகெல்லாம் அளந்தானே, அந்த அந்த உலக அளந்த பிரபாவத்தை இவர்கள் இங்கே பல்லாண்டு பாடுகிறார்கள். எப்படின்னா ஆடி எழ சங்கும் வில்லுமெழ திசைவாடி எழ தண்டும் வாழுமெழ அண்டம். இப்படி இந்த அண்டத்தை முழுக்க எம்பெருமான் அந்த அளந்தானே, அப்போ அவனுடைய உருவம் வாமன மூர்த்தியாக அவன் அங்கே திருவிக்கிர மூர்த்தியா வளர்றான். வளரும்போது க்ஷண காலத்தில் அப்படி கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள வளர்றான். வளரும்போது அந்த அவயவங்கள்லாம் பெருசாகிறதா, அப்ப கை பெருசானா கையில இருந்த அந்த ஆழியும் அதுக்கு தகுந்த மாதிரி பெருசாயிரான். அப்படி வளர்ந்துகிட்டே போறதான். ஆழி எழ சங்கும் வில்லுமிழன்னு அவனுடைய பஞ்ச ஆயுதங்களும் அப்படி வளர்ந்தது. அழக நம்மாழ்வார் அந்த ஏழாம் பத்து நாலாம் திருவாய் மொழியிலே அத்தி அற்புதமாக சாதிக்கிறார். அழையா விருந்தாளியா இந்த சத்தியலோகத்துக்கு எம்பெருமான் திருவடி அளக்கிறதுக்காக போச்சு. அப்போ கையும் உடல காலும் உடல பிரம்மாவுக்கு, ஏன்னா கிடைத்தற்கரிய எம்பெருமான் திருவடியானது வந்திருக்கு. அதுக்கு ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்து தான் சீகரிச்சுக்கணுமே, அதனால அந்த தர்ம தேவதையே தன்னுடைய கமண்டல ஆவாகனம் பண்ணி அந்த கமண்டலத்திலேருந்து எம்பெருமான் திருவடியிலே ஜலத்தை சேர்த்து அது பண்றான். அதான் கங்கையா பெறுகிறதுன்றார். அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை ருத்ரனும் தன்னுடைய சடையிலே சுவீகரித்துக் கொண்டானாம். தவம் செய்து நான் முகனே பெற்றான் தரணினி வந்தளிப்ப நீட்டிய பொற்பாதம் சிவந்ததன் கையனத்து மாறக் கழுவினான் கங்கை நீர் பெய்தனைத்து பேர் பொழிந்து பின்னர். இரண்டாம் திருவந்தாதியிலே பூதத்தாழ்வாரும் குறை கொண்டு நான் முகன் குண்டீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரை கொண்ட கண்டத்தான் சென்னி மேலேறக் கழுவிதான் அண்டத்தான் சேவரியாங்குன்னு இந்த திருவிக்ரமாவதாரத்தில் அந்த சதுர்முக பிரம்மா அந்த திருவடியை கழுவினதை ரொம்ப அழகா சொல்றார். இந்த பரதத்துவ நிர்ணயம் பண்றேன்னு உட்காந்துருக்கீங்களே, ஒரு இது பெரிய சாஸ்திரத்தெல்லாம் கொண்டு ஒன்றும் பரதத்துவ நிர்ணயம் பண்ண வேண்டாம். ஒரு சாதாரண பாமரனுக்கு புரியும்படியா சொல்றார் ஆழ்வார். அந்த தேவப்பிரயாகைன்னு கண்டமென்னும் கடிநகருங்கிற திவிதேசத்தை பாடுற பெரிய ஆழ்வார் என்னன்னா சதுர்முகன் கையில் சதுர்புஜன் தாளில் சங்கரன் சடையில் தங்கிய கங்கைன்ற காம் புவம் கதா இதி கங்கான்னு அந்த தேவலோகத்திலிருந்து பூமியிலே வந்ததனாலே அதற்கு கங்கைன்னு பேராம். இந்த கங்கை அதுக்கப்புறம் பகீரதன் பிரயத்தனம் பண்ணி அதை பூலோகத்துக்கு கொண்டு வந்தாங்கிறது வேற கதை. இங்க ஒத்தன் பிரம்மா கால கழுவுறான், அந்த எம்பெருமான் திருவிக்கிரமன் கால காட்டிக்கிட்டு இருக்கான். அந்த கால் கழுவி மிகுந்த நீரை ருத்ரன் தன் சிறமேல சடையில ஏத்துக்கிறான். இப்போ ஒருத்தன் கால கழுவுறான், ஒருத்தன் காலை நீட்டின் இருக்கான், இன்னொருத்தன் அந்த கால் கழுவு ஜலத்தை தலையில சேர்த்துக்கிறான். இதுல எது பரதெய்வம்னு நீங்களே தீர்மானிச்சுக்குங்கோன்றார் ஆழ்வார். அந்த மாதிரி இந்த குறை கொண்டு நான்முகன் குண்டிகை நீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரை கொண்ட கண்டத்தான் சென்னிமேல் ஏறக் கழுவினான் அண்டத்தான் சேவடியே அன்றுன்னு அத்தி அற்புதமாகவும் இரண்டாம் திருவந்தாதியிலே சாதிச்சார். தசாவதார ஸ்தோத்திரத்திலேயும் த்ரையக்ஷம் மகுடம் புனன்னவதஸ்த்ரை விக்ரமோ விக்ரமஹ யத் ப்ரஸ்தாவ சமுத்ஸ்ருததுஜபடி யுக்தாந்த சித்தாந்திபிஹ ஸ்ரோதோ விஸ்வர சிந்து அஷ்டசு திசா சௌகேஷு தோதூயதேன். அதி அற்புதமா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். திருவாய் மொழியிலே நம்மாழ்வாரும் அடியை மூன்றை இறந்தவாறும் அங்கே நின்றாள் கடலும் மண்ணும் விண்ணும் முடிய ஈரடியால் முடித்துக் கொண்ட முக்கியமும் நெடியுமாறவை கேட்கந்தோறும் என் நெஞ்சம் நிந்தனக்கே கரைந்தூருகி கொடியவள் வினையேன் உன்னை என்று கொள்கூடுவதேன்னு எம்பெருமான் திருவடியை என்னைக்கு நான் அடையப் போறேன்னு கதர்றார் திருவாய்மொழி அஞ்சாம் பத்தில பத்தாம் திருவாய்மொழியிலே. இப்படி சென்றங்கு தன்னிலங்கை செற்றாயிரல் போற்றின்னு அடுத்தது ராமாவதாரத்திலே ராமனுடைய திருவடிக்கு இவர்கள் பல்லாண்டு பாடுகிறார்கள். அழகுக்கு இலக்காதாரை அம்புக்கு இலக்காக்கினானா, புலி கிடந்த சூற்றிலே தான் வலியனாக செல்லுமா போலே அந்த லங்கேஸ்வரனான ராவணன் இருந்த அந்த லங்காபட்டினத்துக்கே போய் அவனை வெற்றி கொண்டான். அப்படி அந்த காட்டில திரிஞ்சு திரிஞ்சு எம்பெருமான் பாதம் எவ்வளவு நோவுபட்டிருக்கும், அதுவும் அந்த பாதியிலும் இல்லை, அதை பரதனை அடை கொண்டு போட்டான். அப்போ வெறுங்காலால நடக்கணும் எம்பெருமான். அப்படி அந்த திருவடி இந்த கல்லிலையும் மண்ணிலையும் காட்டிலையும் மேட்டிலையும் நடந்து நடந்து அப்படியே நோவுபட்டு போச்சான். அந்த எம்பெருமானுக்கு அந்த நோவு தெரிஞ்சுதோ இல்லையோ, இள ஆட்சிமார்கள் உருகிறா சென்றங்கு தன்னிலங்கை செற்றாயிரல் போற்றி மானமெருமன் நோக்கி வைதே விண்ணப்பம் காணமரும் கல்லார் போலே காடுடைந்ததும் தேனமரும் பொழில் சாரல் சித்திர கூட திருப்பால் மொழியாய் பரத நம்பி பணிந்த நூம் ஓரடையாளம்னு குலசேகர ஆழ்வாரும் பெருமாள் திருமொழியிலே சாதிக்கிறார். இந்த பாதுக ராஜ்யபாரம் பண்ண போயிடுத்து, கொடிய காட்டிலே அந்த கல்லிலையும் முன்னிலையும் காட்டிலையும் மேட்டிலையும் ஏ எம்பெருமானே ராமா நீ எப்படித்தான் 14 வருஷம் நடந்தையோடாப்பான்னு இவா அதை நினைச்சு நெக்குருகி அந்த சென்றங்கு தன்னிலங்கை செற்றாயிரல் போற்றின்னு அந்த திருவடிக்கு மங்களாசாசனம் பண்றா. இது பித்ருவாக்கிய பரிபாலனம்ங்கிறதுக்காக எம்பெருமான் தானே உருவாக்கி கொண்ட ஒரு இது. ஏன்னா அவதார ரகசியம் என்ன, அந்த பூபாரத்தை குறைக்கணும், அதுக்கு அந்த ராவணாதிகளை இவன் சம்ஹரிக்கணும், அது காட்டில் போனாதானே சீதாபகரணமாகும், அப்பதானே முடியும், அதனாலே பண்ணானா. வெவ்வாயேன் வெவ்வுரை கேட்டு இரு நிலத்தை வேண்டாதே விரைந்து வெண்ணி மாவொழிந்து மாவாய களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து வனமே மேவி நெல்வாய வேல் நடுங்கண்ணேரிழையும் இளங்கோவும் பின்மே போக எவ்வாறு நடந்தனையோ எம் ராமாவோ எம்பெருமா என் செய்யேனேன்னு இப்படி நீ காட்டிலும் கல்லிலும் உள்ளையும் நடந்தேடா பாராமா, எவ்வாறு நடந்தனை என் இராமாவோ என் பெருமான் என் செய்கின்றேன் அப்படி நான் என்னடா பண்ணுவேன் கதர்றார் பெருமாள் திருமொழியிலே குலசேகர ஆழ்வார். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தென்னிலங்கை அரங்கிதறி செந்துலகம் மூன்றினையும் திரிந்தோர் வேறால் மண்ணிலங்கு பாரதத்தை மாள ஊர்ந்த வரையுருவின் மரகளித்தை தோழி என் பொன்னிலங்கு முளைக்கு வட்டில் ஊட்டிக் கொண்டு போகாமே வல்லேனாய் குலவி எய்தி என் நிலங்கமெல்லாம் வந்து இன்பமைத எப்பொழுதும் நினைந்துருகி இருப்பண்ணானேன்னு அந்த நாய்க்கா பாவத்தில் திருநெடுந்தாண்டகத்திலேயும் கலியன் அதி அற்புதமாக சாதிக்கிறார். இதுல சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றின்னா ஆழ்வாராதிகளுடைய இந்த ராமாவதாரத்து மேல அபிமானம் எப்படி இருந்ததுன்னா, ராமனை தவிர வேற தெய்வமே இல்லேங்கிற மாதிரி இருந்துதான். கல்லாதவர் இலங்கை கட்டடித்த காகுத்த நல்லால் ஒரு தெய்வம் யானிலேன் பொல்லாத்தேவரை தேவர் அல்லாரை திருவில்லாத்தேவரை தேரேன் மின் தேவூன். அதாவது இந்த மும்மூர்த்திகள்னு சொல்றாளே, இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருக்கும் யாரு பரதெய்வங்கிறதுக்கு ஒரு பரீட்சை வச்சாலாம். அதுல கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காகுத்தனல்லால் ஒரு தெய்வம் யானிறேன், இந்த எம்பெருமான் ராமனை தவிர இன்னொருத்த தெய்வம்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் அது நீங்க இப்ப கம்பாரிசனுக்கு எடுத்துருக்கே, அதுல அந்த பிரம்மா பொல்லாத்தேவர் இந்திரன் பேரு தேவேந்திரன் பேரு, அவன் தேவனாவே ஒத்துக்கல, ஏன்னா எம்பெருமானுக்கு அவ்வளவு உபசாரப்பட்டிருக்கான் அவனிடத்துல. அதனால தேவர் அல்லாரை திருவில்லாத்தேவரை ருத்ரன சொல்றா. ஏன்னா திருன்னா அழகு, திருன்னா செல்வம், அங்க மங்களமான இது ஒண்ணுமே இல்லையாம். அந்த சுடுகாட்டு சாம்பல உடம்பு முழுக்க பூசிட்டு மண்டையோட்டு மாலைய ஒட்டு புலித்தோலை இடுப்புல கட்டிண்டு பம்ப உடுக்கன்னு இப்படி அமங்கள ரூபியா இருக்கிற அவனுக்கு சிவனும் மங்களமா ஆறா பேர் வச்சான்னு தக்ஷன் கேட்கிறானே ஸ்ரீமத் பாகவதத்துல. அந்த மாதிரி இங்கே தேரேன் மின் தேவு இத்த தெய்வங்களுக்கெல்லாம் பரீட்சை வச்சதுல ஒன்னும் பாஸ் பண்ணல, எல்லாம் கையில புக் தான். அதனால தேரேன் மின் தேவுன்னு அதி அற்புதமாக நான்முகன் திருவந்தாதியிலே திருமிசை பிரான் அத்தி அற்புதமாக சாதிக்கிறார். ராவணனுடைய பத்து தலையை எப்படி அறுத்தான், சென்று அங்கு சென்னிலங்கை செற்றாய், அது எப்படி ஜெயிச்சான்னா, சதசிர கிருதலவனத சமுக முக தச கணிபதன புனருதயதர கணித ஜனித தர தரள ஹரிஹய நயன நளினவன ருச்சிர கதில கதல நிபதித சுரதரு குசும விததி சுரபிதர தபத அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அந்த மகாவீர வைபவங்கிறதான ரகுவீர கத்தியத்தில் இந்த சத்ரு பிரதானனாம் பகவான் இச்சாமோகி மகாபாவும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சாதிச்சார். அதுக்கு அடுத்ததுல பொன்றச்சகடமுதாய் புகழ் போற்றின்னு கிருஷ்ணாவதாரத்தில் சகடாசுரன் சம்ஹாரம் பண்ணானே அந்த திருவடியை மங்களாசாசனம் பண்றா. ராவணனோ நேரா அது சதுரசமா கண்ணுக்கு எதிர்த்தாப்புல சத்ருவா வந்தான். ஆனா இந்த சகடாசுரன் எப்படி வந்தான், ஆயுதம் பிடிக்க தெரியாத அந்த அஞ்சாறு மாச குழந்தை பருவத்தில் தொட்டில்ல கிடக்கும் போது இவன் வந்தான். தாயே விளையாட்டுக்காக வைத்த சகடத்தில் ஆவிர்வவித்து அந்த அசுரன் அப்படியே வேகமா கிருஷ்ணனை கொல்ல வந்தான். அதை அப்படியே உதச்சு இடக்காலால உதச்சு அந்த சகடாசுரனை சம்ஹாரம் பண்ணார் பகவான். சகடம் போன்ற சகடம் முடியும்படியாக. முன் அவதாரத்திலே சூர்பனக மாரீசனை விட்டது போல கிருபையினாலே விடலையான் எம்பெருமான். அந்த சகடாசுரனை அப்படியே இடக்காலால உதச்சே கொன்னான். ஈடும் வலியும் உடைய இந்நம்பி பிறந்த ஏழு திங்களில் ஏடலர் கண்ணீனானை வளர்த்தி யமுனை நீராடப் போனேன். சேடன் திருமார்பன் கிடந்து திருவடியால் மலைபோல் ஓடும் சகடத்தை சாடியவின்மை உறப்பது அஞ்சுவனேன்னு அந்த யசோதையினுடைய தாயின்மை ஸ்தானத்திலே நின்று பெரிய திருமொழியிலே அத்தி அற்புதமா கலியன் சாதிக்கிறார். இந்த அனாயசமா சகடா சொன்ன சம்ஹாரம் பண்ணின அந்த திருவடிகளை ராமாவதாரத்தை காட்டிலும் மேன்மையான மங்களாசானம் பண்ணணும்னு தோணித்தான். அதனால பொன்றச்சகடமுதைத்தாய் புகழ் போற்றின்னு அந்த திருவடியை தொழுது மங்களாசாசனம் பண்ணாலாம். அங்கே ராமாவதாரத்திலே பிதா யாரு? தசரதன். பத்து திக்குகளையும் ரதத்தை செலுத்த வல்லவன் அவன் சம்பராந்தகன். ஊரோ திரு அயோத்தி. நல்ல சமிருத்தியான ஊர். அதாவது வன்மை என்பதே இல்லை கொள்வோர் இல்லாததால்னா கம்பன். அதாவது அயோத்தியில தான தர்மமே இல்லையாம். அது தான தர்மம் இருந்தாதான நல்ல ஊரு. இது எப்படி அயோத்தியனுடைய சிறப்பை சொல்லும் போது இவன் சொல்றான் அப்படின்னு கேட்டா, இப்போ ஒருத்தன் வாங்கிக்கணும், தானத்தை ஒருத்தன் வாங்கிக்கணும்னா ஒருத்தன் கொடுக்கறவன் இருக்கணும். அப்ப கொடுக்கறவன் இருந்தா வாங்கிக்கிறவன் இருந்தாதானே கொடுக்க முடியும். அதனால எல்லாருக்கும் சமிருத்தியா சம்பத்து இருக்கான், ஐஸ்வர்யம் இருக்கான். யாருக்கும் வாங்கிக்கணுங்கிற அவசியமே ஏற்படல. அதனால அங்க தானமே இல்லையே. எல்லாரும் கொடுக்கறதுக்கு என்னமோ தயாரா இருக்கா, வாங்கிக்கிறவன் இருந்தாதானே கொடுக்கறவன் கொடுக்க முடியும். அதனால அங்க யாருக்குமே வாங்கிக்கிறவா இல்லாததுனால அங்கே தான தர்மமே இல்லைன்னு அந்த அயோத்தியனுடைய ஒரு சீர்மையை சிறப்பை நம் கண்முன்னாலே கொண்டு வந்து நிறுத்துகிறார் கம்பர். இங்க கிருஷ்ணாவதாரத்தில் அதுக்கு எதிரடையா மாதா பிதா ரொம்ப சாதுக்கள். அவ ஜெயில வேற பிடிச்சு போட்டான் கம்சன். அதுக்கப்புறம் எடமோ எடச்சேரி. எதிரிகள் கம்சாதிகள் போல பலிஷ்டர்கள். அவ்வப்போது ராட்சசம் கூட்டம் கூட்டமா வந்து இவனை ஹிம்சிச்சு இவனை சம்ஹாரம் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அங்கே இவன் பிறந்ததோ ராத்திரி, அதாவது நடுநிசி 12 மணி அஷ்டமியில. அந்த எம்பெருமான் ராமன் திருவுதாரம் பண்ணதோ அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு. அந்த கார்கோட்டு முனிவர்ன்றாரே, அது நடந்த ரிஷிசிங்க முனிவர், அவராலே அந்த புத்திரகாமேஷ்டியாகம் பண்ணப்பட்டு பிறக்காதான்னு வேண்டி வேண்டி பிறந்த குழந்தை அது அந்த ராமன். அங்கே அரண்மனையிலே சகல சௌபாகியங்களோடே பிறந்தான் வளர்ந்தான். இவன் பிறந்ததோ ஜெயில, வளர்ந்ததோ மாடு கண்ணூட்டிய ஓட்டிக்கிண்டு கோகுலத்தில். இப்படி அந்த ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் அங்குக்கும் இங்குக்கும் அப்படி ஒரு அஜகஜேந்திர வாசிங்கிறத காண்பிக்கிறான் பெரியவா. அதனால இந்த கிருஷ்ணனை மங்களாசாசனம் பண்ணணும்னு தோணித்தான் பண்ணான். ஒரு சகடமுடைய ஒரு காலத்துணர்ந்தன உடன் மருதமொழிய ஒரு போதில் தவழ்ந்தன உரிதடவு அளவில் ஒரு ஊடுற்று நின்றன உரு நெறியோர் தருமன் விடு தூது குகந்தன மர நெறியர் முடிய பிருதானத்து வந்தன மலர் மகள் கைவருட மலர் போதிச்சி வந்தன மறுபிறவி அருமுனிவர் மாலுக்கிசைந்தன மனுமுறையில் வருவதோர் விமானத்துறைந்தன அறமுடைய விசயனமர் தேரில் திகழ்ந்தன அடலுரக படமடிய வாடிக்கடிந்தன அருசமயம் அறிவறியதானத்தமர்ந்தன அணிகுருகை நகர் முனிவர் நாவுக்கமைந்தன வெறியுடைய தோழமலர் வீருக்கணிந்தன விழுகரியோர் குமரனன மேவித்தி வந்தன விரலசுரபடையடைய வீரத் துறந்தன விடலறிய பெரிய பெருமாள் மெய்ப்பதங்களேன்னு அந்த ரங்கநாதனுடைய திருவடியை மங்களாசாசனம் பண்ண புகுந்த சுவாமி தேசிகன் தன்னுடைய ரகசிய திரையசாரத்தில் அத்தி அற்புதமாக ஒரு பாசுரம் பண்ணார். உரு சகடமுடைய ஒரு காலு துணந்தன சகடாசுர சம்ஹாரம், உடன் மருதமுடைய ஒரு போதி தவழ்ந்தன. அந்த யசோத உரல்ல கட்டி போட்டாளா, அதை இழுத்துக்கிண்டு ஊரெல்லாம் போய் ஐயோ இப்படி ஒரு தாய் இருப்பாளா, இந்த மாதிரி ஒரு குழந்தை இப்படி உரல்ல கட்டி போட்டிருக்காளே, இவ தாயா ராட்சசியான்னு எல்லாரும் அப்படி வெயிறாளாம் யசோதைய. என்ன கட்டினியா போனது பாரு, என்ன அவப்பேர் ஏற்படுத்துறேன்னு இழுத்துன்னு போனான். அங்கே அங்க ரெண்டு மருத மரம் இருந்தது, அந்த மணிகிரீவன் ஒரு மண்ணு, இந்த கந்தர்வர்கள் ரெண்டு பேர், அவளுக்கு சாப விமோசனம் கொடுத்தான். அதான் உடன் மருதமுடைய ஒரு போதி தவழ்ந்தன, உரி தடவு அளவில் ஒரு ஊடுற்று நின்றன. அந்த உரியிலேருந்து வெண்ணெய் திருடினத்துக்காக அவனை ஒருள்ள கட்டி போட்டாலே அதை சொல்றார். உரு நெறியோர் தருமன் விட தூது குகந்தன, அந்த எம்பெருமான் திருவடி அந்த தருமன் சொன்னானேன்னு தூது போச்சான். இன்னார் தூதனே நின்னானே, இன்னைக்கும் நம்ம பாண்டவ தூதனா காஞ்சிபுரத்தில் செய்தி இல்லையோ அப்படி. மரநெறிய ஒரு விருதானத்து வந்தன, மலர் மகள் கைவருட மலர் போதி சிவந்தன, மறுபிறவி அருமுனிவர் மாலுக்கு இசைந்தன, மனுமுறையில் வருவதோர் விமானத்துறைந்தன. அந்த பிரணவாகார விமானமா இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் நான் செய்கிறேமே, அது சாக்ஷாத் எம்பெருமான் திருவடியே. அறமுடைய விசயநமர் தேறி திகழ்ந்தன, அந்த எம்பெருமான் திருவடி எங்க இருந்துதான், இந்த பார்த்தனுக்கு தேரூர் தான் இல்லையா, பார்த்தனுக்கு சாரதியா பார்த்த சாரதியா வந்தானே அங்க இருந்துதான். அடலுரக படமடிய வாடி கடிந்தன, அந்த ஒரு துஷ்ட பாம்பு காளியன் அந்த காளியன்கிற சர்ப்பத்து மேலே ஏறி அவன் நர்தனம் பண்ணானே அத்த காண்பிக்கிறார். அடலுரக படமடிய வாடி கடிந்தனன்னு அருசமயம் அறிவுதான தமர்ந்தன அணி குருகை நகர் முனிவர் நாவு கமைந்தன. அத்தி அற்புதமா இந்த எம்பெருமான் திருவடி என்ன பண்ணித்தான், நம்மாழ்வார் நாக்குல போய் உட்கார்ந்துருப்பான். வெறியுடைய தோழமலர் வீறு கணிந்தன, விழுகறியோர் குமரனென மேலி தெரிந்தன. அந்த பரீட்சித்து எப்படி பிறந்தான், தாயான உத்தரனுடைய கர்ப்பத்திலிருந்து அந்த பிரம்மா அந்த அஸ்வத்தாமனுடைய பான பிரயோகத்தினால கரியா போயிடுத்து, அது அந்த கர்ப்பம் நழுவி கீழே விழுந்தது. அப்போ யார் இது வரைக்கும் விளையாட்டுக்கு கூட ஒரு பொய் சொல்லலையோ, யாரு மனசால கூட ஒரு பெண்ணை நினைக்கலையோ, அப்படிப்பட்ட நைஷ்டிக பிரம்மச்சாரி இந்த கறிக்கட்டையை காலால் தொட அந்த கறிக்கட்டை குழந்தையாகும் இது அசரீரி. உடனே எல்லாரும் நம்மளால முடியாது, தருமனை பார்த்தான் கிருஷ்ணன், இல்லை நானே திரௌபதி மட்டுமில்லை எனக்கு நிறைய பத்னிகள் இருக்கா, நான் பொண்ணை மனசால் நினைக்கிறேங்கிறது இல்லை, அஸ்வத்தாமா அஜகா குஞ்சரகான்னு ஒரு யானையை கொண்டுட்டு துரோணரை ஹதம் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு பொய்யை சொன்னேன், அதனால நான் பொய் சொல்லாதவனும் இல்லை அப்படின்னு அவன் முன்வரலையாம். அப்போ எம்பெருமான் பிரதிஜை பண்ணுறான், நான் விளையாட்டுக்கு கூட ஒரு பொய் சொல்லவில்லை என்பது உண்மையானால், நான் மனத்தளவில் கூட ஒரு பெண்ணை நினைக்காத நைஷ்டிக பிரம்மச்சாரி என்பது உண்மையானால், இந்த கறிக்கட்டை குழந்தையாகட்டும்னு தன் திருவடியால அதை வருடினான். அங்கே பரீட்சித்து மகாராஜா பிறந்தானாம். அதனாலதான் எம்பெருமானுடைய பொய்யாமையும் எம்பெருமானுடைய நைஷ்டிக பிரம்மச்சரியத்தையும் பரிசோதித்து பிறந்ததனாலே பரீட்சித்து பிறந்ததனாலே அவனுக்கு பரீட்சித்துன்னே பேரு. இப்படி அந்த எம்பெருமானுடைய மென்பதங்கள் மெய்ப்பதங்கள் இருந்ததை சுவாமி தேசிகன் அத்தி அற்புதமா ரகசிய திரையசாரத்திலே வர்ணிக்கிறார். இரண்டாம் திருவந்தாதியில கடைசி பாசுரமா, ஓரடியும் சாருதைத்த ஒன்மலர்ச்சேவடியும் ஈரடியும் காணலாம் என் நெஞ்சே, ஓரடியில் தாயவனை கேசவனை தந்துளாய் மாலைகே மாயவனையே மனத்துவை. நம்ம மனசுக்குள்ள யாரை வச்சுக்கணும்னா அந்த கேசவனை வச்சுக்கணும், தந்துழாய் மாலை செய்யர் மாயவனை வச்சுக்கணும்னார். க கண்ணு குணிலாயறிந்தாயழல் போற்றி. குணில் குணில்னா அந்த கற்களை எரியும் ஒரு கருவி, எரி தெடியும்பா கவன்னு சொல்லுவா, அத கலோக்கியல் லாங்குவேஜில் காட்டாபில் தும்பா, அந்த மாதிரியான ஒரு கருவி இந்த குணில். பிருந்தாவனத்தில் கண்ணன் விளையாடும் போது கம்சனால் அனுப்பப்பட்டு ரெண்டு அசுரால் வந்தா, ஒருவன் கண்ணாவன் தான், இன்னொருத்தன் விளங்காயா மரத்து மேலே உக்காண்டான். இந்த கண்ணுகுட்டியை பிடிச்சி அந்த விளங்கா மேலே அடிச்சு இந்த ரெண்டு பேரையுமே சம்ஹாரம் பண்ணினார் கிருஷ்ணர். கன்றின் பின்னங்காலை பிடிச்சு சுழட்டி மரத்து மேலே இருந்த அந்த விளங்காய் உருவிலே வந்த அசுரன் மேலே எரிந்தார். ரெண்டு அசுரனும் பொடி பொடியாகி கீழே பொத்துன்னு விழுந்தான். இரண்டாம் திருவந்தாதியிலே வழக்கண்ணு கண்டாய் வரிசகடம் செற்றாய், வழக்கண்ணு நீ மதிக்க வேண்டா, குழக்கண்ணு தீவிடவின் காய்க்கறிந்த தீமை திருமாலே பார்விளங்கச் செய்தாய் பழினர். பெரியாழ்வர் அத்தியற்புதமாக சாதிக்கிறார் இந்த விற்த்தாந்தத்தை. பன்றியும் மாமையும் மீனமுமாகிய பார்க்கடல் வண்ணா உன்மேல் கண்டின் உருவாகி மேய்ப்புறத்தே வந்த கள்ள சுரர் நம்மை சென்று பிடித்து சிறுகைகளாரே விளங்காய் எறிந்தாய் போலும் என்றுமென் பிள்ளைக்கு தீமைகள் செய்வார்கள் அங்கனம் ஆவர்களேன். இப்படிதான் என் பிள்ளைக்கு யாராவது சீம்பு நினைச்சாள்னா இப்படிதான் அங்கி போடுவான்ற. இரண்டாம் திருவந்தாதியில அத்தி அற்புதமா மாலே நெடியோனே கண்ணனே விண்ணவர்க்கு மேலா வியந்துடாய் கண்ணியனே மேலால் விளவின்காய் கண்டினாள் வைத்தவனே எந்த அளவென்றால் யானுடைய அன்புன்னு அடாசாசனம் பண்றார் ஆழ்வாரும். குன்னுகுடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. அந்த கோவர்தோன பருவதத்தை அநாயசமா தூக்கி அந்த இந்திரனுடைய கல்மாரியிலேந்து காத்தானல்ல அதை சொல்றார். குன்னை எடுத்தது கரம், மலை எது தூக்கித்து, கைதானே தூக்கித்து. அப்ப கை போற்றி குன்றுகுடையாய் எடுத்தாய் கரம் போற்றின்னு தானே ஆண்டாள் மங்களாசாதனம் பண்ணிருக்கணும். ஆனா அந்த குணம் போற்றின்னு ஏன் சொல்றான்னா அது ரொம்ப ரசமான இடம். பரதத்துவ வியாபாரத்திலே சௌசீல்ய சௌலபியாதிகளை அவன் காண்பிக்கிறானாம். பரதத்துவமான எம்பெருமான் அவன் தன்னுடைய பரதத்துவ மேன்மையை காமிக்காமல், ஏன்னா அந்த கோவர்த பர்வதத்தை கையில தாங்கிட்டு இருக்கானே அது யாராலையும் செய்ய முடியாததான ஒரு செயல், எம்பெருமானும் மட்டுமே செய்யக்கூடியதான ஒரு செயல், அது பரத்துவத்தினுடைய மேன்மையை வெளிக்காட்டுற இடம். ஆனா அதே சமயம் அந்த கண்ணுகுட்டி கீழே அந்த இதை பிடிக்கிறது, அந்த உடை கீழே நழுவும்போது அவ அம்மா கட்டி போட்டு அடிச்சாலே அந்த தழும்பு தெரியறதுதான் தாம உதர பந்தம். அதை பார்த்த உடனே நீ அன்னைக்கு திருநியா வெண்ணெய் திருநியா உங்க அம்மா உன்ன உரல்ல கட்டி போட்டு அடிச்சாலோ அதை பார்த்து தழும்புன்னு பக்கத்தில் இருக்கிற இடையெல்லாம் கை குட்டி இவனை கேலி பண்றது சிரிக்கிறது. இந்த சுண்டி வரலாம் மடக்கினான்னா மலை கீழ் வந்து எல்லாம் சட்னி. ஆனா அப்படி இருக்கும்போது கேலி பண்றது அந்த கேலியும் சிரிச்சுக்கிட்டே பகவான் ஏத்துக்கிறான். ஏன்னா அவன் சௌலபிய சௌசீல்யத்தினுடைய பராகாஷ்டையான நிலைமை இந்த கோவர்தோதாரணத்துல வெளிப்படுறது. பரத்துவம் மட்டும் இல்லை, அந்த சௌலபியம் இருந்தாதான் நான் எம்பெருமானே அணுக முடியும். வெறும் பரத்துவமா இருந்தா பயந்துன்னுகிட்டே போக மாட்டோம். அதனால அவனுடைய திருக்கல்யாண குணங்களுடைய மேன்மை எதனாலே வெளிப்பட்டதுன்னா இந்த குன்றுகுடையாய் எடுத்தானே அந்த சௌசீல்ய சௌலபியாதி குணத்தினாலே வெளிப்பட்டது. அதனாலதான் ஆண்டாள் அவனுடைய பரத்துவத்தை போற்றாமல், அவனுடைய எடுத்த திருக்கரங்களை போற்றாமல், அந்த சௌசீல்ய சௌலபியாதி குணத்துக்கு வயப்பட்டு குன்றுகுடையாய் எடுத்தாய் குணம் போற்றின்னு சாதிக்கிறார். படங்கள் பல உடைய பாம்பர என்படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல் தன் கை விரலைந்தும் மலர வைத்து தாமோதரம் தாங்கு தடவரைதான் அடங்கச் சென்னை இலங்கையை ஈழழித்த அனுமன் புகழ்வாடி தம் புத்தங்களை குடங்கை கொண்டு மந்திகள் கண் வளர்த்தும் கோவர்த்தனம் என்னும் கொற்ற குடையேன்னு அந்த அட்டுக்குருவி வரிகத்துல அத்தி அற்புதமா சாதிக்கிறார் பெரியாழ்வார். பெரிய திருமொழியிலே கலியனும் கன்று கொண்டு விளங்க நீ அறிந்து ஆனிறை எழிவென்று மாமழை நின்று காத்துவம்பான் நிலமாமகிணியான் குன்றின் முல்லையின் வாசமும் குளிர் மல்லிகை மனமும் அடைந்து இளந்தெந்தல் வந்துலவும் திருக்கோட்டி ஊரானேன்னு அந்த ஒன்பதாம் பத்து பத்தாம் திருமொழியிலே அத்தி அற்புதமா சாதிக்கிறார். அந்த கோவர்தோதாரம் ஆன உடனே இந்த ஆயர்களெல்லாம் இது மனுஷன் பண்ற காரியம் இல்லை, அது இந்த மாதிரி பச்சிளம் பாலகன் சிறுவன் பண்ற காரியமே நிச்சயமா இல்லை, அதனால இவன் யக்ஷனோ கந்தர்வனோ பூதமோ பிசாசோ அப்படின்னு பயந்துண்டு தூர நிற்கிறாளாம் கிருஷ்ணன் பக்கத்துல கூட வரலையாம். அந்த ஆசிரித விரோதிகளை நிரசிப்பதற்காகவன்னோ நம்ம வந்தோம், அதனால இப்படி என்னை விட்டு ஓடுறேடாப்பான்னு மனசுல நினைச்சுக்கிண்டு ஸ்ரீமத் பகவத் தசமஸ்கந்தத்துல அத்தி அற்புதமா ஒரு ஸ்லோகத்தை காமிக்கிறார் வியாசர். அகம் ஹி சர்வமஜ்ஞானாம் போக்தாச்சே மத் சம்பந்தேன லஜ்ஜாச்சே அகம் பந்தரிமாவ்யக்தாம் அகம் போ பாந்தவஹான். அடே நான் உனக்கு பந்துடா, உன்னுடைய கசூர்ரா, உன்னுடைய மாமா புள்ளடா, இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஒரு பாந்தவியத்தை சொல்லி உறவு முறை சொல்லி நான் கிருஷ்ணன்டா ஏண்டா போய் என்னை கண்டு பயந்துண்டு தூர விரங்கிக்கிறேன் வாங்கடா கிட்ட வாங்கடான்னு கூப்பிடுறானா அத்தியற்புதமா சாதிக்கிறாருங்க. முதல் திருவந்தாதியிலேயும் நீயும் திருமகளும் நின்மாயால் குன்னடுத்து பாயும் பனிமறைத்தவன் பாலா வாசல் கடைக்கழியா உள்புகா காமர் பூங்கோவல் இடைக்கழியே பற்றி நீன். இந்த குன்று குடையா எடுத்தானே அந்த குணத்தை தயாசதகத்தில் அத்தி அற்புதமா சுவாமி தேசிகனும் வெளிப்படுத்துகிறார். அனுச்சரசக்தியாதி குணாம் அக்ரேசரபோத விரசிதாலோகாம் சுவாதீன விருஷகிரீசாம் ஸ்வயம் பிரபூதாம் பிரமாணயாமி பயாம். திருமங்கையாழ்வார் கோவர்தோதாரணத்தை திருவிக்ரமாவதாரத்தோட சேர்த்து அந்த ரெண்டையும் திருக்குழந்த எம்பெருமானோட சேர்த்து அனுபவிக்கிறார். அது அதி அற்புதம். வாழாயகம்பணிப்பமென் முலைகள் பொன்னரும்ப நாள் நாளும் நின்னிணைந்து நைவேற்கு ஓ மண்ணளந்த தாளாளா தன்குழந்தை நகராளா வரையெடுத்த தோளாளா எந்த நக்கோர் துணையாளானாயேன்னு ரொம்ப அந்த மூணு விற்காந்தையும் அந்த திருக்குழந்தை எம்பெருமான் மேலே ஏறிட்டு அத்தி அற்புதமா பாசுரம் பண்றார். வெண்ணுவையடக்கம் நின் கையில் வேல் போற்றி சக்கரவர்த்தி வில்லு பிடிச்சார், அதனாலே ராமனும் வில்லு பிடிச்சான், அதனால ராமலட்சுமணா வில்லு பிடிச்சது அது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஆனா அதே மாதிரி இங்கேயும் கூர்வேர் கொடுந்தொழிலந்த கோபன் குமரன் இல்லையா கிருஷ்ணன், அதனாலே கூறான வேலை வச்சுட்டு இருக்காரு நந்தகோபன். அதே மாதிரி கிருஷ்ணன் தான் கையில வேலை பிடிச்சுட்டானாம், அதனால அந்த நந்தகோபன் கிருஷ்ணனுக்கு எப்படி வேல் பிடிக்கிறதுன்னு கத்துனானா, வேலால வேலாயத்தினால எப்படி சண்டை போடுறதுன்னு சொல்லி கொடுத்தானாம். ஆசிரித விரோதிகளை நிரசிப்பதற்காகவன்னோ நின் கையில் வேல், கூடாரை வெல்வதற்கன்றோ உன் கையில் வேல்னு சாதிக்கிறாளாம் இங்கே இந்த ஆய்ப்பாடி இளம்பெண்கள் எல்லாம். திருநெடுந்தாண்டகத்திலே கலியன் வற்புடையவரை கெடுந்தோள் மன்னர் மாள வடிவாயமடுவேந்தி உலகமாண்டு வெற்புடைய நெடுங்கலருள் தனி வேலித்த வேல் முதலாவென்னான் ஒரு மேய கற்புடைய மடக்கன்னிக்காவல் பூண்ட கடிபொழில் சூழ் நெடுமறையில் கமலவேலி பொற்புடைய மலையரதன் பலிய நின்ன பூங்கோபலூர் தொழுதும் போது நெஞ்சேன்னு திருநெடுந்தாண்டகத்தில் அத்தி அற்புதமா சாதிக்கிறார். அன்னு சுடராழி, இன்னைக்கு வேல். என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான். இன்னைக்கும் என்றைக்கும் அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, கடல் போற்றி, குணம் போற்றி, வேல் போற்றி என்று அந்த அறுசுவை ஷட்ரசம்னு சொல்வாளே அதை அனுபவிக்கிறாளாம். கிருஷ்ணனுடைய அங்கங்களுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள். தேகிமே ததாமிதேனு யஜுர்வேதம் அந்த மாதிரி இவாளும் உத்கோஷிக்கிறாளாம். நாச்சியார் திருமொழியிலேயும் ஸ்ரீ ஆண்டாள் இன்று வந்து இத்தனையும் அமுதல்களில் நான் ஒன்றும் நூறாயிரமாக கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன் சென்றவள் மணங்கமடும் திருமாலிருஞ்சோலை சந்துள் நின்னதிராம் அடியேன் மனத்து வந்து நேர்வழிலேன்னு சாய்க்கிறாளே அந்த மாதிரி. உன் சேவகமே, உன்னை தொழும் பாக்கியமே, உன் திருவடிவாரத்திலே அசஞ்சலமான கைங்கரியம் பெறுவதையே, சர்வாவஸ்தையிலும் சர்வகாலங்களிலும் சர்வ தேசங்களிலும் நம்மாழ்வார் மூணாம்பத்தில் திருவாய்மொழி சாய்ச்சாரே இந்த மாதிரி ஒழிவில் காலமெல்லாமுடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படி ஏத்திப்பறை கொள்வான். உன்னிடம் சேவகம் பண்ணி என்ன நாங்க பெறும்னா பறையாகிய தம்பட்டையை பெறுவோம். இது நாட்டாருக்காக சொன்னது. அங்கே எம்பெருமான் திருவடிவாரத்திலே வழிவிலா அடிமை செய்ய, அதாவது அந்த கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார்கள் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு நாம் அர்த்தம் பண்ணிக்கணும். இன்றியாம் வந்தோம் இன்று இசைபு பிறந்த இன்னைக்கு நீ நன்றாக தூங்க நாங்கள் தூங்காதிருந்த இன்றைக்கு யாம் பந்துக்களாலே நெடுங்காலம் தடுக்கப்பட்டு உன்னை காண ஒட்டாது அறிவு பெற்ற நாங்கள் அதுதான் யாம்னு சொல்றார். வந்தோம் நீ வரப்பிராப்தமாயிருக்க எங்கள் ஆற்றாமையாலே நாங்களே உங்கிட்ட வந்தோண்டா கிருஷ்ணா. இறங்கு, நீ கிருப பண்ணு, உன் சொரூபம் கிருப பண்றதுதானே, எங்க சொரூபம் உனக்கு கைங்கரியம் பண்றது, அதனாலே எங்களுக்கு கைங்கரியத்தை கொடுப்பதற்காக நீ தயை பண்ணு இறங்குன்னு இந்த பாசுரத்துல இந்த இள ஆட்சிமார்கள் எல்லாம் கிருஷ்ணனுடைய திருமாளிகையிலே வந்து பிரார்த்தித்ததாக நம் பூர்வர்கள் அத்தி அற்புதமா இதுக்கு ஒரு அர்த்தம் பண்றா. இதுல கிஞ்சித் சுவாபதேசத்தையும் அனுபவிப்போம். இப்போ இந்த ரெண்டு சேனைக்கு நடுப்புற கொண்டு ரதத்தை நிறுத்துன்னு அர்ஜுனன் சொல்லி எம்பெருமானும் சிரமேற்கொண்டு அதை பண்ணானா இல்லையா? அப்படி இந்த தாசபூதர்கள் அவனை பிரார்த்தித்த பிரகாரமே அவன் திருப்பள்ளி அறையிலிருந்து திவ்யாஸ்தான மண்டபத்துக்கு, அதாவது பெட்ரூம்லேருந்து ஹாலுக்கு வரானா, டிராயிங் ரூமுக்கு வரான். அங்க அந்த சீரிய சிங்காசனத்தை போட்டு அவன் அந்த 8-10 அடி நடந்து வர நடை அழகில அப்படியே மயங்கி ஈடுபட்டு தாங்க எதுக்காக வந்தோன்னு வந்த காரியத்தை கூட மறந்து ஆசிரியர் பற்றும் துறையான அந்த கண்ணனம்பெருமானுடைய திருவடிகளை மங்களாசாசனம் பண்றாளாம். பிரசாதா தேசிகேந்திராணாம் பர அவர விபாத விதுனர் அந்த தத்துவபதவியில சதாச்சாரிய பிரசாதத்தாலே பரவர தத்துவ ஞானம் பிறந்தவன் சர்வேஸ்வரன் திருவடிகளை உபாய உபேவனாம் பற்றி உஜ்ஜீவிக்க வேணும் சாதிக்கிறார். அப்படி அந்த எம்பெருமானுடைய திருவடிய அதுவே நமக்கு உபாயம், அதுவே உபேயம்னு நாம புடிச்சுக்கணும். இதுக்கு ஆச்சாரியர் என்ன பண்றா, இது பரதத்துவம் என்ன, அவர தத்துவம் என்ன, சித்துன்னா என்ன, சித்துன்னா என்ன, ஈஸ்வரன்னா என்ன, இந்த சித்த சித்து அவர தத்துவம், இந்த ஈஸ்வரன் இருக்கானே அவன் பரதத்துவம்னு நமக்கெல்லாம் போதித்து இந்த பரதத்துவத்துக்கும் அவர தத்துவத்துக்கும் உள்ள அந்த வாசிய வித்தியாசத்தை நமக்கு நன்னா மனசிலே இருத்தி அதனாலே அந்த எம்பெருமானை அடையும்படியாக ஆச்சாரியால் பண்ணாலாம். அதனாலதான் சதாச்சாரிய பிரசாதத்தாலே பர அவர தத்துவ ஞானம் பிறந்தவன் சர்வேஸ்வரன் திருவடிகளை உபாய உபேயமாக பற்றி உஜ்ஜீவிக்க வேணுங்கிறார் சுவாமி தேசிகன். அன்றிய உலகமளந்தாயடி போற்றி பிரகிருதி சம்பந்தமான நிபந்தனமான அகங்காரம் அந்த ஜகத்தை பூரா ஆக்கிரமிச்சு விட்டு அன்னைக்கு அந்த அகங்கார கிரஸ்தமான இந்த லோகங்களை அகங்காரத்தினின்று மீட்டு தன் திருவடிகளால் அளந்த திருவிக்ரமாவதாரத்தை போற்றுகிறார்கள். இப்போ அதையே உத்தமன்னு மூணாவது வாசுரத்திலே ஆண்டாள் சொன்னாள்னா, நாமெல்லாம் போய் பிரார்த்திச்சோமா உன்னுடைய திருவடி துகளை எங்க மேல வருஷி எங்களுக்கு தானம் பண்ணுன்னு யாரும் போய் கேட்கலையே. எம்பெருமானாதான இந்த ஈரேழு உலகம் தன் திருவடியாலே இழந்தான், திருவடியாலே இழந்தான்னா அந்த திருவடி படாத இடமே இல்லையே. அதனால எல்லா இடத்துலையும் எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சிது. இது எவ்வளவு பெரிய பாக்கியம், நாம கேட்டா கூட கிடைக்காது, அதை கேட்காதே நமக்கு கிடைச்சதுன்னா அவன் எவ்வளவு பரம தயாளுவா இருந்தாங்கிறது இந்த திருவிக்ரமாவதாரத்திலேருந்து நமக்கு தெரியிறது. இது அதே திருவிக்ரம் தான் இன்னைக்கு கிருஷ்ணனா வந்திருக்கான். சென்றங்கு தன்னிலங்க செற்றாய் திரல் போற்றி, அது புலையரமாகி நின்ன புத்தொடு சமணமெல்லாம் கலையற கற்றமாந்தர் காண்போரோ கேட்பரோதாம்னார் தொண்டரடி குடியாழ்வார் திருமாலையில. இந்த ராவணன் என்ன பண்ணான், அத கலியன் அதி அற்புதமா திருமொழியில் சாயிக்கிறார். இந்த திருவள்ளூர்ல வீரராக நம்பெருமான் படுத்துருக்காரே, அவரை பத்தி கடாசாசனம் பண்ணும்போது காசையாட மூட ஓடி காதல் செய்தான் அவனூர் நாசமாக வல்ல நம்பினார். அப்போ இந்த காஷாயத்தை உடம்புல மூடிகிண்டு காசையாட மூட ஓடி அங்கேருந்து எங்கேருந்து வந்தான், லங்கையிலேருந்து ஓடி வந்தான் நாசிக்கு. என்ன பண்ணான், சீதையை மேல ஒரு பிரேமம் காதல், அதனால காசையாட மூடிய ஓடி காதல் செய்தான் அந்த பாபியான அவனூர் நாசமாக. அந்த வீரராகவன் பண்ணலையோ ராமன் பண்ணலையோ, அதனால சென்றங்கு தன்னிலங்கை செற்றாயிரல் போற்றி. அந்த அகங்காரத்துக்கு பிறப்பிடமான ராவணன் ஊரான லங்கைக்கே போய் அவ அகங்காரத்தை நிரசிச்சு ஜெயித்த சாமர்த்தியத்துக்கு பல்லாண்டு பாடுறான். இத சுவாமி ஜெயசின் அத்தியர்பா உத்தமம் உமத்தரும் அமைத்ததோர் எரித்தனுவின் உத்தகணையால் அதே நிமிஷத்தை அத்திர அரக்கன் மொழி பத்தும் ஒரு கொத்தன உதித்த திரதோன்னு அத்தியற்புதமா சாதிக்கிறார். பொன்னச்சகடமுதைத்தாய் புகழ் போற்றி. இந்த நமக்கு புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு இந்த சம்சாரம் ஆகிற வாழ்க்கை சக்கரம் இருக்கே, இது இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு. அவன் சகடத்தை உதைச்சான், எதுக்குன்னா அந்த வாழ்க்கைங்கிற சக்கரமாகிய இந்த சுழற்சிய இந்த வண்டிய அத நாம் அதிலிருந்து அறுபட்டு மீண்டு எம்பெருமான் திருவடிவாரத்தை அடைய, அதாவது சீவைகுண்ட பிராப்தி அடைவதற்காக. இங்கே கன்றுகுனிலா எரிந்தாய் கழல் போற்றினாலோனோ, கன்றுன்னா அந்த விலங்காய் போன்ற காம குரோதாதிகள், அந்த ரெண்டு அசுரர்களையும் நலிக்கும்படி தன்னுடைய திருவடியாலே உதைத்தவன். இதுவரை பிரதிகூல விஷயங்களா சொல்லு வந்த ஆண்டாள் இதுக்கு மேற்பட்டு அனுகூல விஷயங்களா சொல்றார். குன்றுகுடையா எடுத்தாய் குணம் போற்றி, அந்த இந்திரன் தானே கல்மாறி பொழிஞ்சான், அது இந்திரன்ங்கிறது இங்கே அஜ்ஞானம்னு வச்சுங்கோ. அந்த கல்மழை கல்மாறி பொழிஞ்சானோ அதை அவனுடைய அகங்காரம்னு வச்சுங்கோ. இந்த பருவத்தை குடையா பிடிச்சானோ அது கைங்கரிய விஷய பிராவீண்யமா வச்சுங்கோ. அப்படி பார்த்தா உன்னுடைய சௌசீல்ய சௌலபியாதி குணங்கள் பறக்க வழிபடுறது இல்லையா, அதுக்கு நாங்க பல்லாண்டு பாட வேண்டாமா? அதனாலதான் குன்னுடையா எடுத்தாய் குணம் போற்றி, வென்றுவை எடுக்கும் நின்றையில் வேல் போற்றி. எம்பெருமானுடைய பஞ்சாயுதங்கள்ல வேலுக்கு பிரசக்தியே இல்லை, வேலை பத்தி சொல்லவே இல்லை பஞ்சாயத்துல. இருந்தாலும் எம்பெருமானுக்கு எப்படி வேல் வந்ததுன்னா, முன்னே சொன்னவன் கூர்வேறு கொடுஞ்சோழல் நந்தகோகன் அவனுடைய குமரன், அதனால இவனுக்கு வேலை எப்படி பாய்ச்சறதுங்கிறது சொல்லி கொடுத்தான் நந்த அப்பாவான நந்தகோபன். அதனால புள்ள கிருஷ்ணனும் கத்துக்கிட்டு அதை கையில வச்சுட்டு இருந்தான். மோக்ஷத்திற்கு பிரதிபந்தமாக பகையான அந்த பகவத் பாகவத ஆச்சாரிய சக்கியாபச்சாரங்களையெல்லாம் நீக்கும் பொருட்டு அவன் கையில வேலை வச்சுருக்கானா, அதனால அந்த வேலுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள். அகர்ண கிருத்திய கிருத்தியாகரண பகவதபச்சார பாகவதபச்சார சக்கியாபச்சார ரூப நானாவித அனந்தபச்சாரான் ஆரப்தகாரியான் அனாரப்தகாரியான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானான் ச சர்வான் அசேஷதட்சமஸ்வன்னு, அது கொஞ்சம் கூட எங்க கொஞ்சம் விட்டா அது பல்கி பெருகிடுமோன்னு கொஞ்சம் கூட மீதி இல்லாதபடி என்ன ஆக்கிவிட்டு க்ஷமிச்சுடுறா பகவானேன்னு, அவருக்காக இல்லைன்னாலும் நமக்காக சரணாகதி கத்தியத்திலே பாஷ்யக்காரர் பிரார்த்திக்கலையோ. அந்த மாதிரி அடி திரள் புகழ் கழல் குணம் வேல்னு இந்த ஷட்ரசம் ஆற சொன்னான். அது விஷ்ணு ஷடக்ஷரம், அதாவது பிரணவம், அப்புறம் நமசு, அதுக்கப்புறம் விஷ்ணவேன்னு பரதான அந்த விஷ்ணு ஷடக்ஷரம்னு சொல்றாடே, அந்த விஷ்ணு ஷடக்ஷரமாகிய அந்த மந்திரத்தை இந்த இடத்திலே சூச்சகம் பண்றாள் ஆண்டாள். இது இந்த ஆற சொல்றதுனாலே அறுகால் ஆறு கால்களுடைய வண்டு. நம்ம சம்பிரதாயத்திலே வண்டுகளை ஆச்சாரியர்களா சொல்லுவா. அது ஒரு பிராமணனை சொன்னாலோன்னா, ஏன்னா அறுதொழில் அந்தனர் வணங்கும் தன்மையைன்னு அந்த திருவழுக்கூற்றிருக்கையிலே கலியனும் சாதிக்கிறார். இப்படி வேதத்தை தான் ஓதுவது பிறருக்கு ஓதுவிப்பது, யாகத்தை தான் பண்ணுவது பிறருக்கு பண்ணி வைப்பது, தானம் கொடுப்பது தானத்தை வாங்கிக் கொள்வதுங்கிறதான ஆறு தொழில்தான் பிராமணனுக்கு. அந்த அறு தொழில் அங்கனர், அந்த அங்கனனுடைய தன்மையை அடி திரள் புகழ் கடல் குணம் வேல்னு ஆறுனாலே ஆண்டாள் சொன்னாளோ அப்படின்னு நம்ம பெரியவர்கள் நினைக்கிறதுக்கு இடம் இருக்குதுன்னு சொல்றார். அப்போ அந்த எம்பெருமான் அவன்தானே ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஆச்சாரியன், பிரதமாச்சாரியன் சொல்றாளோனோ இல்லையா. இப்ப நம் குரு பரம்பரையை வணங்கும் போது கூட என்ன பண்ணும், லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு, நம்ம குரு பரம்பரையை தொழும் போதெல்லாம் பகவான பிரதமாச்சாரியனா வச்சுட்டு தானே வணங்குறோம். அந்த பிரதமாச்சாரியான பகவான் ஷாட்குண்யம் நிரம்ப பெற்றவன், ஞானபல ஐஸ்வர்ய வீரசக்தி தேஜகாங்கிறதான அந்த ஆறு, அதுதான் இங்கே அடி திரள் புகழ் கடல் குணம் வேல்னு இருந்திருக்குன்னு சொல்வார். என்னென்னும் முன் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான், அது அனன்யார்க சேஷத்தினுடைய பராகாஷ்டையான நிலைமையான அந்த கைங்கரியத்தை சொல்றாளாம். எப்பொழுதும், அதாவது அந்த பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சருங்கிறதான அந்த முக்காலத்திலேயும், உன்னுடையதான ஒழிக்க ஒழியாத உறவின் பார்ப்பட்டு கைங்கரியம் என்ற பிரயோஜனத்தை நம்மாழ்வார் சாதிச்ச பிரகாரம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும், இதுதானே ஜீவாத்மாவுக்கு பிராப்தமாயிருக்கிறது, அதை அனுசரிச்சாலாம். இன்றியாம் வந்தோமிரங்கு, முதல் நான்கு வரிகளிலே பிராதிகூலாதி விஷயங்களை சொன்னா, அடுத்த ரெண்டு வரியிலே ஆனுகூல்ய விஷயங்களை சொன்னா, அதுக்கப்புறம் மகாவிஸ்வாசத்தை சொன்னா, அதுக்கப்புறம் கார்பண்யத்தையும் கோப்தத்துவ வர்ணத்தையும் சொல்றா. இந்த சரணாகதிக்கான ஐந்து அங்கங்களை ஆண்டாள் ரொம்ப ஸ்பஷ்டமா இந்த பாசுரத்திலே காண்பிக்கிறார். அதனாலே உன் திருவடிகளிலே நாங்கள் பரண்யாசம் பண்ணுகிறோம்ங்கிற அர்த்தம் இங்கே மிகச்சிறந்ததான அர்த்தம். எங்களுக்கு மோட்சமாகிய கைங்கரியத்தை கொடுக்க வேணுங்கிறதே இங்கே வைக்கப்பட்ட பிரார்த்தனை. நின்னருளான் கதியன்றி மற்றொன்றில்லேன் நெடுங்காலம் பிழை செய்த நிலைகழிந்தேன், உன்னருளுக்கினிதான நிலையுகந்தேன் உன் சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன், மன்னுருளாய் நின்ன நிலை எமக்கு தீர்த்து வானவர்தம் வாழ்ச்சி தர வரித்தேன் உன்னை. இதுக்கு மேல என்ன படுத்தாதரான்னு நாம நித்தியம் குரு பரம்பரை அனுசந்திச்சுட்டு இதை சொல்லுண்டுதானே இருக்கும் இந்த சரணாகதி பாசுரத்தை. அப்படி இந்த பாசுரத்திலே மகா புருஷனான புருஷோத்தமனின் வீர தீர ஜெய பராக்கிரமாதிகள் பிரதிபாதிக்கப்பட்டிருக்கிறதான ருக்வேதகிலமான அந்த ஜிதந்தே ஸ்தோத்திரத்தை காட்டுவதாக பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் ஒரு நிர்வாகம் பண்ணிருக்கார். அதை தினமும் அனுஷ்டிக்க வேண்டி அவர் ஆஜ்ஞாபித்தும் இருக்கிறார். அதனாலதான் பரகால மடத்துல இன்றைய பரியந்தம் அந்த ஹயக்ரீவன் ஆராதன முடிவில் இத ஸ்தோத்திரபாட ரூபமா இன்னைக்கும் சேவிச்சுட்டு இருக்கா. அந்த திருதீய பரகால சுவாமி ஒரு குரு பரம்பரா பிரபாவம் எழுதினார், அந்த வியாக்கியானத்திலேயும் இதை பறக்க சொல்றார். அதனால இந்த முன்னி உலக மிருள்மண்டி உண்ண முடிய விழுதானவர்கள் பாசுரத்தை அந்த ஹயக்ரீவன் திருவடியிலே யார் பிரபத்தி பண்ணின்றாளோ அவள்லாம் இன்னி அழைக்கும் சொல்றத நாம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால இது இப்படிப்பட்ட மகனியர்கள் தங்களுடைய திருவாராதன முடிவிலேயே இந்த பாசுரத்தை அனுசந்திக்கும் வழக்கத்தையும் நாம பார்க்கிறோம். அதனால இந்த குரு பரம்பரையிலே ஸ்ரீமத்தே கோதாயை நமஹான்னு அந்த ஆண்டாள் தன்னையே எழுப்புற பாசுரம். ஏன்னா இதுல ஒன்னொன்னு அஞ்சு அப்படி ஆறு விஷயங்கள் சேர்ந்தது. அது ஆரம்பே சொன்ன போனோம். அப்போ அந்த திருப்பாவையிலே ஆண்டாள் பறையாகிற மோட்சத்தை அபேட்சிக்கும் பாசுரம் இது. இது முன்னே சொன்னமே அந்த மாதிரி அந்த திருப்பாவேலே அன்றி உலகம் வளர்ந்தாய்ங்கிறதுலேயும் சிற்றஞ்சிறுகாலே உன் பொற்றாமலை அழிபோட்டி என்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும்லாம் சொன்னாலே அந்த மாதிரி தன்னைத்தானே ஆண்டாள் எழுப்ப வைத்துக் கொண்டதான அலாரம் இது அப்படின்னு பெரியவாளுடைய ஒரு நிர்வாகம். இப்படி இதை சொல்லி அடியேன் இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தை தலை கட்டுகிறேன். சதமகமணி நீலாதாருகள் ஹாரஹஸ்தாஸ்தனபரணீதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அனகவனிதா விக்கிரகிருஷ்டநாதா விலசதி கிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா.